பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது, ஓ மதன ராகம் பாட வந்திடு. பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே. வசந்த காலம் தேடி வந்தது, மதன ராகம் பாட வந்திடு. பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜாத பூவே.